ஓமா இல்லையா இல்லையா ஓமா? ஆஹா, ஆமால ஆமாவா இல்லையா? கன்ஃபியூஸ் மேன், கன்ஃபியூஸ். கொஞ்சம் கிளியர் பண்ணுவோமா? என்ன விளையாட்டு காட்டுறாங்க? வேலைக்கு நாளைக்கு வருவியா? ஓம் ஆனா இல்ல. எக்ஸாம் வருது படிச்சியா? ஓம் ஆனா இல்ல. வாங்கின காசு தருவியா? ஓம் ஆனா இல்ல. ஓம் ஆனா இல்ல. ஓம் ஓம் ஆனா இல்ல. நாங்க மொண்ட தொட்டின கேசு, நம்மோட வேணாம் வீண் கேசு. ஆமா வாழ்க்கை ஒரு ரேசு, நம்ம லாஸ்ட வந்ததா மாசு. ஓம் ஆனா இல்ல, விடுறம் புது ட்ரெண்ட் இப்ப உள்ள உண்ட வீண் கேள்வியால சொல்ல, அதுக்கு பதில் ஓம் ஆனா இல்ல. Bit of swagger that stacks. You condemn my hustle, but what's your track? Your keyboard warrior hiding behind your Mac. Deep energy in the arasiyala. Om ana illa. Scenica vanda pudusellam star ana illa. Mela mela valanda unakenna. Vairu iriyada velakenna. Un polappenna nee setta enakenna. உன் வண்டி ரொம்ப பெருசான மூலம் மட்டும் வளரல, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வந்து சொல்ல இன்ஸ்டாகிராம்ல நடக்கிற தொலை தாங்க முடியல. பெர்ஃபார்மன்ஸ் கேட்டா ஓம் ஆனா இல்ல. ஓம் ஆனா இல்ல. ஓம் ஆனா இல்ல. ஓம் ஆனா இல்ல. வேலைக்கு நாளைக்கு வருவியா? ஓம் ஆனா இல்ல. எக்ஸாம் வருது படிச்சியா? ஓம் ஆனா இல்ல. வாங்கின காசு தருவியா? ஓம் ஆனா இல்ல. ஓம் ஆனா இல்ல. ஓம் ஓம் ஆனா இல்ல.